రామానుజనయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్తాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే మాతాపితాయవ తయస్తనయా విభూతి సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నస్కులపతేర్వకులాభిరామం శ్రీమత్తదంఘ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా భూతం సరస్య మహదాహ్వయ భక్తనాథ శ్రీభక్తిగార కులశేఖర యోగివాహాం భక్తాంద్రిదేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. శ్రీరందుపుల్తిరువేంకటముడయాన్ పారన్నొచ్చన్న వరమొழியுள் ஓரன்னுதானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமடமும் வாழ்வு சீரார்த்தூ பொல் பிள்ளையந்தாது என்று எழுந்த மழால் நேராக வேதாந்த தேசியர் தாரணை கீழ் முறிந்தான் வேறார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து ஊனகுய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. பிள்ளையந்தாதியில ஏழாவது பாசுரம். வினைகாழ் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும் எனை சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கரிது கண்டீர் எனிதில் ராமானுசமுனி இன்னுரை சேரும் தூப்புல் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே. ஆச்சாரியனுடைய திவ்ய நாமங்களை அனுசந்தானம் பண்ணணும். ஆச்சாரியன் செய்த உபகாரங்களை எல்லாம் எப்பவுமே நினைத்துக் கொண்டிருக்கணும். ஆச்சாரியனுடைய திருநாமத்தை வாயால் சொல்லணும். ஆச்சாரியனுக்கு வேண்டிய கைங்கரியத்தை பண்ணணும். இப்படி எல்லாம் ஒரு சம்பிரதாயத்துக்காக மாத்திரம் சொல்ற விஷயம் இல்ல, சாஸ்திரம் சொல்ற விஷயம். இதெல்லாம் குரு பரம்பரா அனுசந்தானம் அப்படிங்கறத சாஸ்திரம் சொல்லியிருக்கு, விதியா வேற சொல்லியிருக்கு. விதினா கட்டளை. சச்ச ஆச்சாரிய வம்சா ஜேய ஆச்சாரியானாம் அசாவசா விதி ஆ பகவத்கா அப்படின்றது எம்பெருமான் கிட்டேந்து ஆரம்பிச்சு ஆச்சாரிய பரம்பரைய ஒத்து ஒத்தரையும் தெரிஞ்சுக்கணுமா. ஒட்டுமொத்தமா எனக்கு ஒரு குரு பரம்பரைன்னு ஒண்ணு இருக்கு, அதுல எங்க ஆச்சாரியன் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு இல்லாமல் மொத்த பேரையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னே விதி இருக்கு. சுவாமி தேசிகன் சகசத்திரசாரத்தினுடைய ஆரம்பத்துல குரு பரம்பரையை பத்தி சொல்லும் போது மூணு விஷயம் ஒன்னு அழகா சொல்லியிருக்க. நித்தியம், காமியம், பிராய சித்தம் என்று மூணாகுமே ஆச்சாரிய தியானம் ஆகும் அப்படின்னு சாதிச்சிருக்க. நம்ம செய்யற கர்மங்கள்ல நித்திய கர்மா என்று சிலது உண்டு, காமிய கர்மா, அது மாதிரி பிராய சித்த கர்மா, நைமித்திகம்னு பேர். இப்படி மூணு விதமா இருக்கு. நித்திய கர்மானா கட்டாயம் செய்ய வேண்டிய கர்மா, செய்யாம இருக்கக்கூடாது, செய்யாட்டா பாபம் வந்து சேரும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நித்திய கர்மா அப்படின்னு பெயர். நைமித்திகம் அப்படின்னா ஏதாவது நிமித்தம் வந்தா செய்யறது, தேவையானா செய்யறதுக்கு நைமித்திகம் என்று பெயர். காமியம் அப்படின்னு கேட்டா ஏதாவது ஒரு பலனை உத்தேசிச்சு செய்யறதுக்கு காமியம் பெயர். இது செஞ்சா இந்த பலன் வேணும், அப்ப அந்த பலன் வேணுங்கிறவா அதை செய்யணும், பலன் வேண்டாங்கிறவா அது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இருந்தா அதுக்கு காமியம் அப்படின்னு பெயர். ஆச்சாரிய தியானம் அப்படிங்கறதோ ஆச்சாரிய நாம கீர்த்தனம் அப்படிங்கறதோ இது மூணு விதத்திலுமே சேரும் அப்படின்னு அழகா சாதிச்சிருக்காரு. நித்திய கர்மாவும் எப்படி சேரும்னா வேதத்திலேயே சொல்லி இருக்கு. ஆச்சாரியானாம் அசாவிசாவித்தி ஆ பகவத்தா அப்படின்னும் இன்னும் பல விதமாகவும் வேதத்திலையும் ஸ்மிருதிகள்லயும் புராணங்கள்லயும் சொல்லியிருக்க. அப்படின்னா ஆச்சாரிய தியானம் பண்ணிட்டே இருக்கணும், எப்பவுமே பண்ணாம இருக்கக்கூடாது. குருவை நினைக்காம இருக்கக்கூடாது. மந்திர ஜபங்கள்லாம் குருவை நினைக்காம மந்திர ஜபம் பண்ணா அதெல்லாம் பலிக்காது அப்படின்லாம் இருக்கு. அதனால நித்தியமாக கட்டாயம் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஏற்படுது. காமியம் அப்படின்னா ஆச்சாரனுடைய திருநாமத்தையோ ஆச்சாரனுடைய தனி நீரோ இதெல்லாம் சொல்லி நமக்கு வேண்டிய பலன்களை நம்மளால வாங்கிக்க முடியும், அதனால அது காமியமா இருக்கும். ஏதாவது பலன் வேணும் அப்படின்னா எனக்கு வேற எதுவும் தெரியாது, எங்க ஆச்சாரன் நினைச்சிருந்தேன் இந்த பலன் கிடைச்சிருக்கும் அப்படின்னு இன்னைக்கும் நிறைய பேர் சொல்றதை பார்க்கணும். அப்ப அதுக்கு காமியம் அப்படிங்கிற வேஷம் கிடைக்கிறது. நைமித்திகம் அப்படின்னா ஏதாவது நிமித்தம் வந்தா அப்ப ஆச்சாரிய குணத்தையோ ஆச்சாரிய திருநாமத்தையோ சொல்ல முடியும். அதுக்குதான் சுவாமி தேசியன் சொல்ற இது பிராய சித்தவுமாம் அப்படிங்கிற, அதாவது சம்பாஷ்ய இந்த ஆச்சாரியருடைய அனுசந்தானம் சம்பாஷ்ய புண்ணியகுருதோ மனசாத்தியாயது என்கிறபடியே பிரதிசித்த சம்பாஷணத்துக்கு பிராய சித்தவுமாம் அப்படிங்கிற சம்பாஷ்ய புண்ணியகுருதோ மனசாத்தியாயது அப்படின்னு ஒரு வச்சனம் தர்மசூத்திரத்துல கௌதமர் சொல்லிருக்காரு. கௌதம தர்மசூத்திரத்துல இருக்கு சக சம்பாஷேத, மிளேச்சர்களுடையும் அசுத்தமானவர்களோட கூடவும் அதார்மிகர்கள் தர்மத்தை நினைக்காதவர்களோட கூடவும் பேசவே கூடாது அப்படின்னு சாஸ்திரம். சம்பாஷ்யா அப்படி பேசும்படி நேர்ந்துருத்தனா என்ன பண்றதுன்னா புண்ணியகிருத்தோ மனசாத்யாயே, புண்ணியகிருத்துகளான ஆச்சாரியர்களை மனசால தியானம் பண்ணணும். துஷ்டர்களோட பேசக்கூடாது, பேசினா அதுவே பாபம். அவரோட பேசினா அது நமக்கு பெரிய பாபமும், அந்த பாபத்தினுடைய பலனா நமக்கு புத்தி கெட்டு போய் எங்கேயாவது மாறிடுவோம் நம்ம. அதனால அந்த பாபத்துக்கு உடனே பிராயச்சித்தம் பண்ணணும். இப்படி பண்ணவேனா அவன் பேசினதே நம்ம மனசுல நின்றுருக்கும், அது ஏதாவது விஷயம் சொல்லியிருப்பானவன், அது மனசுல நமக்கு நிழல் ஆடின்றிருக்கும் உள்ளுக்குள்ள, அது எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் நம்மள. அதனால அவளோட பேச நேர்ந்துருத்தனா, திருஷ்டர்களோட பேச நேர்ந்துருத்தனா உடனே பிராயச்சித்தம் பண்ணி ஆகணும். பிராயச்சித்தம் என்னங்க, ஆச்சாரிய ஸ்மரணம் தான் பிராயச்சித்தம். புண்ணியகுருதோ மனசாத்யாயே அப்படின்னு அவர்களை மனசால ஸ்மரிக்கணும். அதான் பிராத்தஸ்மரணி ஆள் அப்படின்லாம் சொல்லுவா. மகான்களை பத்தி சொல்லும்போது அவளை நினைச்சாலே போறோம், நம்ம பாப்பங்கள் எல்லாம் போகும் என்னெல்லாம் சொல்ற வழக்கம். அப்போ இது நைமித்திகமா இருக்கு, பிராயச்சித்தமா இருக்கு. பாபம் பண்ணவன் அந்த பிராயச்சித்தம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இந்த கௌதம தர்ம சூத்திரத்துல சொன்ன இந்த விஷயத்தை வச்சு ஆச்சாரிய ஸ்மரணம் அப்படிங்கிறது நைமித்திகமாக பிராயச்சித்தமாகவும் இருந்துற. ஆக நித்தியம் காமியம் நைமித்திகம் இன்னும் மூணு ரூபத்தினாலையும் ஆச்சாரிய தியானம் அப்படிங்கிறது இருக்கு. அது குறிப்பா நம்ம பாபங்கள் எல்லாம் போகும் அவருடைய ஆச்சாரனுடைய சிந்தையினாலேயோ இல்ல ஆச்சாரனுடைய நாமஸ்மரணத்தினாலேயோ கைங்கரியத்தினாலேயோ நம்ம பண்ணிருந்த பாபங்கள் எல்லாம் மொத்தமே போகும் அப்படிங்கிறது சாஸ்திரத்துல சித்தமான ஒரு அர்த்தம். நித்தியமே சொல்லலே இருந்தா சாத்விக புத்தி கூடும் நமக்கு, நல்ல விஷயத்த புத்தி எல்லாம் நன்னா வரும் ஆச்சாரிய தியானத்தினால அப்படிங்கறது நம்ம நேரையே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த விஷயத்த சொல்ற போன பாசுரத்திலேயே அழகா ஒண்ணு காமிச்ச, மொய்த்தடு நாவின் முழக்குடு வாதியர் மூலமாக கைத்தவன் என்று வைத்தேன் கண்டிலேன் என் கடிவினையே, தேசியனுடைய திருநாமத்தை சொன்னேன் என் பாபங்கள் எல்லாம் போயிடுத்து என்னை விட்டு என்று சொன்னார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பாசுரம் தேசியன் என் மனசுக்குள்ள இருக்கார், அதனால எனக்கு பாபங்கள் எல்லாம் மெதுவா என்னை விட்டு ஓடி போயிருந்தது அப்படின்னு இந்த பாசுரம். இதுல பாபங்களையே கூட்டு சொல்றார். வினைகால் உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், வினைகால் பாபங்களே உமக்கு இனி வேறோரிடம் தேட வேண்டும், நீங்கள்லாம் வேற இடம் தேடி போங்கோ என்கிட்ட நிற்க வேண்டாம். என்னை சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கு அறிந்து கண்டேன், முன்னாடி எல்லாம் என்கிட்ட வந்து இருந்து எனக்கு என்ன சிதைத்து இருக்கீர்கள், என்ன நாசம் பண்ணி வச்சிருக்கோங்க நீங்கள்லாம். என்ன எனக்கு கோபத்தை எல்லாம் மேற்கொண்டு நீங்கள் வந்து என்ன நாசம் பண்ணது, பாபங்கள்லாம் வரவேதான் நமக்கு கோபம் வருது, கோபம் வரவேதான் நமக்கு வேற புத்தி கெட்டு போடுது, புத்தி கெட்டு போய் தான் எது எதுவும் செய்யறோம், அதனால அந்த காரியங்கள்லாம் இனிமே நடக்காது, நீ வேற எங்கேயா போய்க்கோங்க என்கிட்ட உங்களுக்கு இடம் கிடையாது. ஏன்னு கேட்டா ராமானுசமுனி இன்னொரு சேரும் தூப்புள் புனித என் புந்தி புகுந்து, என்னுடைய புத்தியில புந்தினா புத்தின்னு அர்த்தம், என்னுடைய புத்தியில அந்த தூப்புள் புனிதங்கிறவர் வந்திருக்கார். புனிதர்னா தூய்மையானவர், அவர் தூய்மையானவர் மட்டுமல்ல எங்களையும் தூய்மையாக்கக்கூடியவர், அப்படிப்பட்ட புனிதர் என்னுடைய மனசுல வந்திருக்கார். என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே, என் புத்தியில வந்து திகழ்ந்து பிரகாசிச்சு பொருந்தினரே அப்படியே நிக்கிறார். ஏதோ வந்துட்டு உடனே போயிட்டார் அப்படின்னு இல்லாமல் என்னுடைய மனசுல நிரந்தர வாசம் பண்ணும்படியாக அவர் தூக்கும் தேசிகன் வந்திருக்கார். அதனால எனக்கு இனிமே பாபங்கள்லாம் இங்க வராது, அதனால பாபங்களை நீங்க வேற இடத்த தேடி போக வேண்டியதுதான் அப்படின்னு இந்த பாட்டு. ராமானுசமுனி இன்னுரை சேரும் தூப்புள் புனிதர், அதுவும் சுவாமி தேசியன் எப்படிப்பட்டவர்னா பகவத் ராமானுஜம் அவருடைய இன்னுரைகள் ஸ்ரீபாஷ்யம் கீதா பாஷ்யம் கத்தியம் முதலாளர்கள் அவர் அவரு செய்த வார்த்தைகள் அதை எப்பவுமே மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் சுவாமி தேசியன். அதனால அப்படிப்பட்ட சுவாமி தேசியன் என்னுடைய ஹிருதயத்துல வந்துட்டபடியினால இனிமேல் பாபங்கள் இங்க நிற்காது அப்படிங்கறத இந்த மாதிரி சொல்ற பாவங்களே நீங்க வேற இடம் தேடி போங்க அப்படின்னு ஆச்சரியமா சொல்ற. பண்டன்று பட்டினம் காப்பு அப்படிங்கிற பெரியாழ்வார் கிட்டத்தட்ட இதே மாதிரி விடயத்த முன்ன மாதிரி இல்ல இப்போ மாறி போச்சு அப்படிங்கிற. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் இரும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற வியப்போமின் நெய் கொண்டு வந்து உகுந்து வேத பிரானாறு கிடந்தான் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. வினைகளை பத்தி சொல்றார், வியாதிகளை பத்தி சொல்றார், நோய்களே நீங்க இங்க வராதவங்க வேற எங்கேயாவது போங்க. ஏன்னா பொதுவா சரீரம் அப்படின்னா நோயின்னு வர்றதான் வரும். சரீரம்ங்கிறது நோய்க்கு இடம் கொடுக்கக்கூடியது தானே. அப்ப நீங்களா இங்க வரேன்னு பாக்காதவங்க, இது வெறும் என்னுடைய சரீரம் நினைக்க வேண்டாம், இது எம்பெருமானுடைய கோயில், இது பெருமாள் இருக்கக்கூடிய கோயில். பெருமாள் என்ன பண்றாங்கன்னா மெய் கொண்டு வந்து புகுந்து வேத புராணார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும், பாம்பனையோடு கூட பெருமாள் அப்படியே வந்து என்னுடைய சரீரத்தில் வந்து வாசம் பண்ணிட்டு இருக்கார். பன்னெண்டு உன்ன மாதிரி இதை நினைக்க வேண்டாம். அதனால நோய்களே நீங்கெல்லாம் வேற இடம் தேடி போங்கோ. இல்ல அழகான பாட்டு. நெய்க்குடத்தை பற்றி எறும் எறும்புகள் போல், ஒரு குடத்துல நெய் நெய் குடம் அது வச்சுட்டா போறோம், உடனே எறும்புகள் எல்லாம் தானா வந்துடும். போய் எறும்புகளுக்கு போய் நீங்க நெய் குடம் வச்சிருக்கேன் நீங்க வாங்கன்னு சொல்ல வேண்டாம், இல்ல ஒரு போர்டு எழுதி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வேண்டாம். பின்ன என்ன கேட்டா அதுக்கு நல்லா தெரியும் தாமரை பூ எங்க இருக்கு, அந்த பூல தேன் இருக்குங்கிறது வண்டுக்கு தெரியும், தானா அது அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடும். அந்த மாதிரி உணவு பதார்த்தம் எங்க இருக்குங்கிறது எறும்புக்கு தானா தெரியும், அது தானா செய்யும். நெய் குடம் வச்சா எறும்புகள்லாம் எப்படி தானா வருதோ அந்த மாதிரி வியாதிகளுக்கெல்லாம் நம்ம சரீரம்ங்கிறது நெய் குடம் போல இருக்கான், அது அப்படியே தயாரா காத்துண்டே இருக்கு. கொஞ்சம் அசந்து வந்தா போறோம், உடனே நம்ம சரீரத்துல மொத்தமும் வந்து எரிண்டும், எல்லா வியாதிகளும் காத்துன்னு இருக்கு, தானா வந்து ஏறும். நாம் போய் இந்த வியாதியை வானோ வேண்டாமோ எதுவுமே சொல்ல வேண்டாம், அதுவே தானா வந்து நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து என்றும் கை கொன்றின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமே. அந்த நோய்களை கூப்பிடுற நீங்களா என் சரீரத்தை வரணும்னு காத்துட்டு இருக்காங்க இல்லையா, நெய்க்குடத்தை பற்றி வரக்கூடிய எறும்பு போல நீங்க இருக்குங்களே. அப்போ இந்த இடத்துக்கு வர முடியாது உங்களால, ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது இந்த இடத்துல இந்த சரீரத்துல. அதனால இங்க வர வேண்டாம், இங்க பகவான் இருக்கக்கூடிய திருக்கோயில் இது அப்படின்னு அனுப்புற. ஆச்சாரியன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்ற. ஏதங்கள் ஆயினவெல்லாம் இரங்கலிடு என்னுள்ளே பீடகவாடை பிரானாறு பிரம குருவாகி வந்து போதில் கமல வண்ணஞ்சம் புகுந்து என் சென்னெத்திடரில் பாத விளச்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பே. பிரவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து எம்பெருமான் பீதாம்பர காரியான எம்பெருமானே பிரம்ம குருவாக வந்திருக்கார். எனக்கு பிரம்மத்தை உபதேசிக்கக்கூடிய காலக்ஷேபம் சொல்லக்கூடிய குருவாக அவரே தான் வந்திருக்கார், அவரே ஒரு அவதாரம் எடுத்து வந்திருக்கார். வந்து போதில் கமல வண்ணஞ்சம் புகுந்து என் சின்னத்தில் என் சென்னித்திடரில் பாத விளச்சினை வைத்தார். நேர என் மனசுக்குள்ள வந்திருந்தார், என் தலையிலே என் தலையிலே தன்னுடைய திருவடியை வைத்து அனுகிரகம் பண்ணியிருக்கார் பன்னெண்டு பட்டினம் காப்பு. அப்ப முன்ன மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம், அதனால நீங்க வர வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னு பெரியாழ்வார் சொன்னதை வச்சு பகவான் வந்திருக்கிறபடினாலேயும் ஆச்சாரியின் சரீரத்துல அந்த மனசுல வந்து இருக்கிறபடினாலேயும் நோய்களை நீங்கள் வேற இடத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றார். கிட்டத்தட்ட அதே அடிப்படையில இங்க அந்த பாசுரத்தை மனசில் வச்சுட்டுதான் இந்த பாசுரம் பண்ணியிருக்கணும் என்று தோன்றது. நான் பேசிக்கனை மனசில் வச்சிருக்கேன், அதனால பாவங்களே நீங்க இங்க வர வேண்டாம். வினைகால் பாவங்களே, ஏதோ ஒன்னு ரெண்டு பாவம் இருந்தா பரவாயில்ல, அநேக பாவங்கள் இருக்கு. வினைகால் இனி உமக்கு வேறொரு இடம் தேட வேண்டும், நீங்க இங்க இருக்க வேண்டாம், வேற இடம் பார்த்து போங்க அப்படிங்கிற. பொதுவா பாவங்கள் எல்லாம் வேற இடத்துக்கு போயிடும், அதான் பாப சங்கிரமணம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா சாஸ்திரத்துல. ஒருத்தருடைய பாபம் இன்னொருத்தருக்கு வருமா எப்படின்னு கேட்டானா பொதுவா வராது, ஆனா இந்த பிரம்ம ஜானிகள் விஷயத்துல வரும். பிரம்ம ஜானிகள் பற்றி சொல்லச்ச உபநிஷத் சொல்றது சச்ச புத்தாயம் உபயந்தி சுகிருத சாது கிருத்தியம் விஷந்தா பாப கிருத்தியம் அப்படிங்கிறது. பிரம்ம ஜானி அவன் வந்து சரீரத்தை விட்ட உடனே அவனுடைய புத்திரர்களுக்கெல்லாம் இவனுடைய சொத்து போய் சேரும், இவனுடைய நண்பர்கள் கிட்ட இவனுடைய புண்ணியங்கள் போய் சேரும், இவனுடைய விரோதிகள் கிட்ட இவனுடைய பாபங்கள் போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சுகதா சாது கிருத்தியா, நண்பர்கள்லாம் இவனுடைய புண்ணியத்தை எடுத்துக்கிறாளாம், இவனுடைய விரோதிகள்லாம் இவனுடைய பாபத்தை எடுத்துக்கிறாளாம். அப்ப புண்ணிய பாபங்கள்லாம் எங்க போகும் கேட்டா கரெக்டா அந்த இடத்துக்கு போய் சேரும், நண்பர்கள் கிட்டையும் அதாவது மித்திரர்கள் கிட்டையும் தேசியர்கள் கிட்டையும் போய் சேரும் அப்படின்னு சொல்றது. அதுக்கு இதுல நிறைய விசாரங்கள்லாம் பண்ணிருக்கா, சிவாசியம் முதலானதெல்லாம் இது எப்படி போய் சேரும் அப்படிங்கறதெல்லாம் கேட்டிருக்கா. கேட்டு அவன் சொல்றா எந்த பாப்பம் போய் சேரும், எந்த பாப்பம் போய் சேராது, எப்படி போய் சேரும், அதெல்லாம் நிறைய சர்ச்சை பண்ணிருக்கா. சுவாமி தேசியம் சுருக்கம் விஷயம் கூட அழகா சொல்லியிருக்க. ஒண்ணும் இல்ல, இந்த பிரம்ம தேசிய கிட்ட சுகிருத் பாவத்தோடு கூட நட்போடு கூட மரியாதையோ கூட ஒருத்தன் படிக்கணும்னு வச்சுப்போம். அப்போ அதுக்கு ஒரு நல்ல பலன் உண்டு இல்லையோ? பரம பாகவதர் கிட்ட மரியாதையா பழகியிருக்கான், பிரம்ம ஜானி கிட்ட மரியாதையா பழகியிருக்கான்னா அதனுடைய பலன் என்ன கேட்டா அவங்களுடைய புண்ணியம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கறதான். இல்ல அவர்கிட்ட தேசப்படுறாங்க ஒருத்தன் அப்படின்னா அது மகாபாபம். இந்த பாபத்தினுடைய பலன் என்ன கேட்டா அவர் ஏதாவது பாபம் பண்ணியிருந்தா அதுவே நேரம் இவனுக்கு வந்து சேர்ந்தோம், அவர் மோட்சத்துக்கு போயிடுவார். புண்ணிய பாபங்களை எல்லாம் கை சொல்றபடினால பெருமாள் என்ன பண்ணுவார், அவருடைய புண்ணிய பாபத்தை என்ன பண்ணலாம் பாப்பார், உனக்கு மோட்சம் கொடுத்தாகணுங்கிறதுக்காக ரொம்ப சிரமமே படாமல் அந்த புண்ணிய பாபத்தை இன்னொருத்தர்கிட்ட சேர்த்து விட்டுடுவார் அப்படின்னு அழகா சாஸ்திரம் சொல்றது. இதை பத்தி சர்ச்சை எல்லாம் பண்ணியிருக்கான். இவன் பண்ண காரியத்தின் பலமாகதான் இவனுக்கு அது வந்து சேர்றது அப்படிங்கறதாக. அப்போ புண்ணிய பாபங்கள்லாம் எப்படி வேற இடத்தை தேடி போறதோ, ஞானி கிட்ட இருக்கக்கூடிய புண்ணிய பாபங்கள் எல்லாம் கடைசி காலத்துல இன்னொரு இடத்தை தேடி போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்து விடுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதைதான் இங்க ஞாபகம் இருக்கிற வினைகளால் பாபங்களே இனி உமக்கு வேறொரு இடம் தேட வேண்டும், இங்க இங்க இருக்க வேண்டாம், வேற ஏதாவது இடத்த பார்த்துட்டு போங்கோ. ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு வேறொரு இடம் தேட வேண்டும் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இடம் கிடையாது, இங்க இங்க வந்து இருக்க முடியாதுன்னு மாத்திரம் அர்த்தம் இல்ல. அப்ப என்னுடைய சுகத்துகள் கிட்டையும் என்னுடைய துவேஷிகள் கிட்டையும் நீர் போய் உங்க காரியத்தை எல்லாம் காமிங்கோ என்ன அர்த்தம். என்னை சினமேவி முன்போல் சிதைக்கும் வகை இங்கிருந்து கண்டீர். இத்தனால என்ன என்ன பாடுபடுத்தி வச்சோங்கோ நீங்க, முதல்ல என்னை சினமேவி கோபத்தை மேற்கொள்ள வச்சோங்கோ, உங்களுக்கும் கோபமா இருந்து எனக்கும் கோபத்தை மேற்கொள்ள வச்சோங்கோ. பொதுவாக ஒரு பாபத்தினுடைய பலனாக முக்கியமானது என்னன்னு கேட்டா ஞானம் போயிடும், கோபம் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இவன் என்ன வேணா செய்வான், பாபங்கிறது ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அதாவது பாபம் ஒரு பலனை கொடுக்கறதுக்கு பெரிய அளவு கஷ்டப்படுறதுலாம் கிடையாது. ஞானத்தை நாசம் பண்ணா போறோம், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். பாபம் பிரஜாம் நாசயதி கிரியமானம் புனப்புனஹா அப்படிங்க, வேற ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ண வேண்டாம். இவருடைய ஞானம் நல்ல ஞானம் இருந்தா அது போயிடும். அதுக்கப்புறம் அது அது சிரிச்சு துஷ்ட குணங்கள்லாம் தானா வந்து சேரும் மொத்தமுமே. அது மாதிரி இந்த இது என்ன பண்றதான், பாபங்கள்லாம் என்னை சினமேவி அதுவும் கோபிச்சுக்கிறது, என்னையும் கோபிச்சுக்க வைக்கிறது. கோபம் வந்துட்டுனா போறோம், குருதா பாபம் ந குறியாத்தா குருதோ அந்யாத் குருவனது. கோபம் தான் என்னதான் செய்ய மாட்டான், கோபம் தான் புத்தி கெட்டு போயிடும், கோபம் தான் என்னென்னவோ பேசுவான், கோபம் தான் எல்லாரையும் அடிப்பான், கோபம் தான் வயசான வயசு கண்ணாமனா நின்று என்ன பண்ணுவான், அம்மா அப்பாவோட சண்டை போடுவான், கோபம் தான் பிள்ளைய போட்டு அடிப்பான். இதெல்லாம் கோபம் தெளிஞ்ச அப்புறம் அப்புறம் ஐயோ அப்படி போய் அடிச்சோமே அப்படின்னு தோணும், அவளோட போய் சண்டை போட்டோமே அப்படின்னு தோணும். சண்டை போட்டதுக்கு காரணம் என்ன நீ வச்சா வேற ஒன்றும் காரணம் இல்லை, கோபம் தான் காரணம் அப்படிங்கறது தெரியும். ஏன் அப்போ வந்து கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, புத்தி போயிடும். பாபம் பிரஜாம் நாசகி குருதா பாபம் நகுரியாக்கா, கோபம் வந்தா என்னதான் செய்ய மாட்டான், குருவோட கூட சண்டை போடுவான், குருவை அடிப்பான், என்ன வேணா பண்ணுவான். கோபம் வந்துருச்சுனா இவன் கோபத்தினுடைய வசம், கோபம் இவன் வசம் இருக்காது, கோபத்துக்கு இவன் வசம் ஆயிடுவான், அதுதான் ஆட்சி ஆளும். இப்படிதான் நாம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இனிமேல் அப்படி கோபம் வரத்துக்கும் காரணம் பாபம் தானே, இனிமேல் பாபங்களே உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் கிடையாது. முன்போல் சிதைக்கும் வகை இந்த ஒரு இது கண்டியர், இந்த மாதிரி நீங்க நாசம் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா ராமானுசமுனி இன்னரை சேரும் தூப்புள் புனிதர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினர். ரொம்ப திகழ்ந்து பொருந்தினர், பிரகாசமா இருக்கார், ஸ்திரமா வந்து அமைஞ்சிருக்கார். அதனால தேசியம் இருக்கக்கூடியனால எனக்கு பாபங்களுடைய பிரசக்தியே இன்னும் கிடையாது, பாபங்களுடைய ஆட்சி கிடையாது. சுவாமி தேசியனை பத்தி சொல்லும் போது ராமானுசமுனி இன்னுரை சேரும் தூப்பு புனிதர் அப்படிங்கிறார். பகவத் ராமாவுடைய சீசுக்திகள் மொத்தமும் அவர்கிட்ட குடி கொண்டிருக்கு சுவாமி தேசியன் கிட்ட, வேற ஒண்ணும் கிடையாது. தன்னை பத்தி சுவாமி தேசியன் சொல்லும் போது அழகா சொல்ற, எதி பிரபர பாரதி ரசபரேன நீதம் வயகா பிரபுல்ல பலிதம் சிரஹா. ராமானுஜருடைய சீசுக்திங்கிற ஒண்ணு அதனுடைய ரசத்தை நான் ஏற்றி ஏற்றி என் வயசு மொத்தமும் போயிடுது. யௌவன வயசு எப்படி போச்சு அப்படின்னு கேட்டா, பொதுவா எல்லாருக்குமே யௌவன வயசு ரசபரத்தோட தான் போகும், நல்ல ரசமா தான் போகும். பல பேருக்கு பல விதமான ரசம் இருக்கும், அந்த ரசத்தோடு கூட சிங்காரமோ ஹாஸ்யமோ இல்ல முதலான ரசங்கள் என்னென்ன இருக்கோ அந்த ரசத்தோடு கூட யௌவனம் போகும். சுவாமி தேசியனை பார்த்து உமக்கு எந்த ரசத்தோட போச்சு யௌவனம் அப்படின்னு கேட்டா, எதிப்பிரபர பாரதி ரசபரேன காமாவியருடைய சீசுக்தி ரசத்தினாலே எனக்கு எவ்வளவு மொத்தம் அப்படியே கழிஞ்சது அப்படிங்கிற நிர்விஷ்டம் எதிசார்வோமோ வசசாம் ஆவருத்தி பெரு யௌவனம் அப்படிங்கிற யௌவனத்துல நிர்விஷ்டம் யௌவனத்துல நல்லா அனுபவிக்கணும் யௌவனம் இருந்தா நல்லா அனுபவிக்கணும் பல விதமான அனுபவிக்கணும் நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருந்து அனுபவிக்கணும் பல இடத்துக்கு போய் அதெல்லாம் பார்த்து அனுபவிக்கணும் நிறைய சாப்பிடலாம் முடியும் அதெல்லாம் நிறைய சாப்பிட்டு அனுபவிக்கணும் இன்னும் என்னென்ன விதமான போகங்கள் யௌவன போகங்கள் இருந்தோ அதெல்லாம் வச்சு அனுபவிக்கணும் யௌவனங்கிறதே அனுபவிக்கிறது தானே இருந்தது அதுக்கப்புறம் வயசானப்புறம் அனுபவிக்க முடியாது வயோசியா கெதி வர்த்ததே அப்படிங்கிற ஏத்ததேவா அனுசோசாமி வயோசியாக கெதி வர்த்ததே அப்படிங்கிற திருவாள் ஸ்ரீராமன் என்ன கேட்டா சமய துக்கம் பிரியா தூரே சமய துக்கம் கிருத்தேத்திச்ச சீதாதேவி ரொம்ப தூரத்துல இருக்காள் அப்படின்னு அது அதனால எனக்கு துக்கம் இல்லை நமே துக்கம் கிருத்தேத்திக்க யாரோ அவரை எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு துக்கம் இருக்கு அதுவும் சாதாரணம்தான் ஆனா வயோசியா ஸ்திதி வர்த்ததே அப்படிங்கிற இவருடைய வயசு வீணா போயிட்டு இருக்கேன் பிராட்டியுடைய வயசு இப்போ ஒரு வருஷம் பிரிஞ்சா அந்த ஒரு வருஷம் போனது தானே அந்த ஒரு வருஷம் திரும்பி கிடைக்காது என்ன ஆனாலும் அப்போ ஒரு வருஷம் இளமைங்கிறது போயிடுது அவளுக்கு அப்படின்னு சொல்றாராம் அந்த மாதிரியான ஒரு சிந்தை இருக்கிறதாக சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உன்னுடைய வயசு இந்த மாதிரி எந்த ரசபரத்துல போச்சு அப்படின்னா அவர் சுவாமியின் நிர்விஷ்டம் எபிசார்வோ பௌம வசசாம் ஆவருத்தி பெரு யௌவனம் ராமானுஜருடைய திருவாக்குகள் அதை திருப்பி திருப்பி அனுசந்தானம் பண்ணி அதுலேயே என்னுடைய வயசெல்லாம் போச்சு என்னுடைய யௌவனம் மொத்தம் அதுலேயே போச்சு என்று சொல்றார் நிர்விஷ்டம் எபிசார்வோ பௌம வசசாம் ஆவருத்தி பெரு யௌவனம் நிர்தூதேசர பாரதந்திர நிறையா நீதா சுகம் வாசராக சுகமா நாள்லாம் கழிச்சாச்சு என்ன சுகம்னா நரகம் இல்ல என்ன நரகம்னா பாரதந்திரியம் தான் நரகம் இன்னொருத்தர் கிட்ட போய் வேலை பண்ணணும் அப்படிங்கறதா நரகம் எம்பெருமானுக்கு அனுகிரகம் பண்றோங்கிறது சொர்க்கம் இங்கேயே இருக்கு சொர்க்கம் நரகங்கள்லாம் வேலை போக வேண்டாம் இங்கேயே இந்த பூலோகத்திலேயே சொர்க்கம் நரகம் இருக்கு இன்னொருத்தர் போய் வேலை பண்ண வேண்டி அவன் சொல்ற எல்லாம் கேட்டு அவனுக்கு பயந்து நின்று கொள்ளும் அந்த நரகம் எனக்கு இல்லை அப்படிங்க அந்த மாதிரி ராமானுஜமுனி இன்னொரு சேரும் தூப்புள் புனிதர் பகவத் ராமானுஜருடைய சீசுக்திகளாலேயே அவர் நிறைஞ்சி இருக்கக்கூடிய சுவாமி தேசிகன் அவர் புனிதர் அவர் தானும் பாபம் இல்லாமல் நம்மளுடைய பாபத்தையும் போக்கடிக்கக்கூடிய அளவு சிரேஷ்டரானவர் என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டா பகவத் ராமானுஜரை குறிச்சே எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்றபடினால அவர் புனிதர் சுவாமி தேசிகன் அவர் பல இடத்துல ஏரளை கீர்த்தி ராமானுஜமுனி இன்னுரை சேர் சீரழி சிந்தையினோம் அப்படிங்கிறார் ராமானுஜருடைய இன்னுரைகள்லாம் நம்ம மனசுல வச்சிருக்கோம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல எத்திராஜ சப்ததி ஸ்தோத்திரத்துல பகவத் ராமானுஜர் ஸ்தோத்திரம் பண்றார் சங்கல்ப சூரியோதயத்துல ஸ்தோத்திரம் பண்றார் இப்படியாக அங்கங்க பல இடங்கள்ல இவரையே ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண முடியுன்னா தன் மனசை சுத்தமா வச்சிருக்கார் எப்பவும் அவரையே ஸ்தோத்திரம் பண்ண முடியாது சுவாமி தேசியின் சாதிக்கு அதிக அழகான ஒரு ஸ்லோகம் தனக்கே தானே ஒரு முதுகுல தட்டி ஒரு பாராட்டு கொடுத்துக்கிற சதத்தே மமாத்திய சுபகா சரஸ்வதி ஆஹா என்னுடைய சரஸ்வதி என்னுடைய வாக்கு இருக்கேன் அது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு என்னுடைய வாக்கு ஒண்ணுன்னு எனக்கு ரொம்ப எத்தனை அழகா பேசுறேன் நானு எத்தனை அழகா விஷயங்கள்லாம் சொல்றேன் இது எனக்கே ரொம்ப ரொம்ப இஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாக்கு உமக்கே ரொம்ப பிடிச்சிருக்கும்படி நீயே அதை தட்டி கொடுக்கும்படி தன்னை தானே தட்டி கொடுத்துக்கிற அழகா இப்படியே நிறைய சொல்லிட்டே இருக்கு அப்படின்னு அப்படி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா அவ சொல்ற பருஷா திவாத பரிவாத பைசுன என்னுடைய வாக்கு முதல்ல எப்படி இருந்தது தெரியும் ரொம்ப பருஷமா இருந்தது நான் நல்ல வார்த்தைகள் எதுவும் கேட்க மாட்டேன் இனிதாக உரைத்தறியேன் பருஷ வாக்கு அதிவாதம் பரிவாதம் பைசுனம் இதெல்லாம் கலந்து இருந்தது இன்னொருத்தர்கிட்ட கோபிச்சிருந்துதான் வார்த்தை சொல்ல தெரியும் கோபிச்சுக்காம வார்த்தை சொல்ல தெரியாது அதிவாதம் அப்படின்னா இருக்கிறதுக்கு மேல கூட கூட ஏதாவது சேர்த்து சொல்லி கம்பம் அகங்காரம் இப்படிதான் சொல்லிதான் சொல்ல தெரியும் பரிவாதம்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்ல தெரியும் ஒருத்தர்கிட்ட தோஷத்தை சொல்ல தெரியும் பைசுனம்னா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்ல தெரியும் இந்த மாதிரி பிரபுதி பிரபூத பதனீய பங்களா இந்த மாதிரி பிரபூதம் நிறைய இருக்கு இதெல்லாம் கொஞ்சம்தான் இப்படி ஏகப்பட்ட செயல் ஏகப்பட்ட அழுக்கு இப்படிதான் என்னுடைய வாக்கு இருந்தது முதல்ல என்னென்னமோ பேசியிருந்தேன் அத்தவன்லாம் பேசுவேன் பொய் பேசுவேன் அது அகங்காரங்கள்லாம் பேசுவேன், ஒருத்தர் பத்தி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவேன், தோஷத்தை தான் பேசுவேன், பிரிய இருந்துட்டு இருந்தது. ஆனா இப்ப மாறி போச்சு. சதத்தே மமாத்ய சுபகா சரஸ்வதி, சுபகா சரஸ்வதி எத்தனை அழகா இருக்கு என்னுடைய வாக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி என்ன ஆச்சு உமாவது, திடீர்னு ஏன் மாறிட்டுனா, யதிராஜ கீர்த்தி கதகயிறு விசோதிதா, ராமானுஜருடைய கீர்த்தியை சொல்ல ஆரம்பிச்சேன். ஆரம்பிச்சா இது மொத்தமும் சுத்தமாயிடுது, என்னுடைய வாக்கு பழைய பாபங்கள்லாம் மொத்தமுமே போயிருக்கு, தானா சுத்தமாயிருக்கு. கதகம் போல இருக்கு, கதகம்னா தேத்தாங்கொட்டைன்னு பேர். அந்த தேத்தாங்கொட்டையை ஜலத்துல போட்டோம்னா ஜலம் சுத்தமாயிடுமா, அதுக்கான ஜலத்தை எடுத்துவோம். எடுத்துட்டு இந்த தேத்தாங்கொட்டையோ ஒரு சின்ன கொட்டை ஒண்ணு இருக்கு, அது அதுல போட்டோம்னா அந்த அழுக்கு மொத்தமும் கீழே வந்துடும், ஜலம் சுத்தமா மேல இருக்கும். அந்த மாதிரி என் வாக்கு ரொம்ப அழுக்கா இருந்தது. ராமானுஜருடைய கீர்த்தி அப்படிங்கிறது ஒரு கொட்டை கதகம், அதை போட்டேன் என் வாக்குல சேர்த்தேன், பார்த்தா இப்ப சொச்சமா இருக்கு, சுத்தமா இருக்கு. பருஷாதிவாத பரிவாத பைசுனா பிரபுதி பிரபூத பதனீய பங்கலா சததே மமாத்ய சுபகா சரஸ்வதி யதிராஜ கீர்த்தி கதகைர் விசோதிதா. ராமானுஜருடைய கீர்த்திகள் பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்ச அப்புறம் நானே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்து, நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் ஆச்சாரியால பத்தி பேசணும் அப்படின்னு, பெருமானை பத்தி பேசணும்னு ஆரம்பிச்சோன்னா நமக்கு இந்த மாதிரி வாக்குல இருக்கிற தோஷங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியுது. அதனால ராமானுஜமுனி இன்னுரை சேர்னா ராமானுஜமுனியை பத்தியான ஒரு இன்னுரை, அழகான வார்த்தை. அதனால ராமானுஜமுனி இன்னுரை சேரும் தூக்குள் புனிதர், அப்படிப்பட்ட சுவாமி நேசியன், புந்தி புகுந்து என் திகழ்ந்து பொருந்தினரே, என் மனசுக்குள்ள இருக்கிறபடினால இனிமேல் பாபங்களுக்கு இடமில்லை. இந்த அடுத்த பாசம் எட்டாவது, பொருந்தே பொய்தனில் பொய் வாழ்க்கை போன்கின்ற பூரியர்கள், இரண்டு நரகின் இடர் கெடுமாற்றமறிகின்ற பொருந்தும் பொருளொன்று கேளீர், பொங்கும் விடற் கடற்கு வருந்தாது, தூப்புல் மாபொருடன் பாதம் வணங்குமினே. தன்னுடைய அனுபவத்தை சொன்னார், பாப்பங்கள்லாம் இனிமே கிடையாதுன்னார். இப்போ லோக உபதேசமா சொல்றார், இப்போ அதே விஷயம்தான், லோகத்தை பார்த்து சொல்ற, உங்க பாப்பங்களை எல்லாம் கழிச்சு நல்லகதிக்கு போனோம்னா ஒரு வழி சொல்லணும் கேளுங்கோ அப்படிங்கிற. என்ன பண்ணணும், எத்தனையோ கஷ்டத்துல நீங்க இருக்குங்கோ, பாப்பங்கள் தான் கஷ்டம் வந்துதான் சேரும், அது போகணும்னா என்ன பண்ணணும் கேட்டா, வருந்தாது தூக்குள் மாபுருடன் பாதம் வணங்கினே. சுவாமி தேசிகனை செய்தோம் மொத்த கஷ்டமுமே போகும், சாம்சாரிக கஷ்டங்கள் எல்லாமே போகும், அஜ்ஞானத்தானே வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே போகும் அப்படின்னு ஜனங்களை கூட்டு சொல்ற. இந்த சம்சாரத்துல இருக்கக்கூடிய ஜனங்களை கூட்டு சொல்ற. பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை போன்கின்ற போரியர்கள், இந்த பூமியிலே பொருந்தி நின்று இங்கே இருந்து பொய் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கங்களே, அப்படிப்பட்ட பூரியர்கள் அற்பர்களே, நான் ஒண்ணு சொல்றேன், இரண்டு நரகினியில் இங்கிருந்து இருந்துட்டு நரகினியில் இடருக்கு இடமாற்றம் நரக துன்பத்தை போகும் வழி ஆற்றையறி இன்றிடீர், இங்கே இருந்துட்டு இந்த சம்சாரத்தில் இருந்துட்டு நரகத்தை ஜெயிக்கிறோம், அதுக்கான வழி நான் சொல்லித்தரேன், உங்களுக்கு தெரியல. பொருந்தும் பொருளும் ருகேலீர், உங்களுக்கு ஏற்றதான ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன் கேளுங்கோ, பொங்குமை விடத்தலர்க்கு வருந்தாது. இந்த துக்கம் இருக்கும் இல்லையோ, துக்கத்துக்கெல்லாம் கஷ்டமே பட வேண்டாம், சுலபமான வழி இருக்கு. ஐயோ நான் என்ன பண்ணேன், இவ்வளவு துக்கம் வந்து சேர்றது சம்சாரத்துல அப்படின்னு அதை கஷ்டப்பட வேண்டாம், ஒரே வழி சுலபமான வழி, தூக்குள் மாபுருடன் பாதம் வணங்குவினே. தூக்குள்ள அவதரித்த ஒரு மகாபுருஷன் சுவாமி வேதாந்த தேசியன், அவருடைய திருவடியை செய்வீங்கோ எல்லா பாபங்களும் போகும் அப்படிங்கிற. பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை போன்கின்ற பூரியர்கள், இந்த பூமியில பொய் வாழ்க்கையை வாழ்ந்துருக்கங்கோ அப்படிங்கிற. பொய் வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறதா, நிலை இல்லாத வாழ்க்கை, ஏதோ இந்த இங்க நிலையா இருக்கிறதா நினைச்சுட்டு தானே வாழ்க்கையை வாழ்ந்துருக்கோங்கோ, இது ஒண்ணுமே நிலை கிடையாது. வெய்ய சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து வைக்கிறோம், என்ன கேட்டா கடைசியில இன்னைக்கு நாமளே அனுபவிக்க போறோம் இல்லையே, இல்லாட்டா கூட விடுறது இல்லை, அதை சேர்த்து வைக்கிறதுல ஒன்றும் குறவில்லை. நிறைய விஷயம் கிட்ட நிலை, அதான் பொய் வாழ்க்கை அப்படின்னா, நிறைய உபதேசங்கள் எல்லாம் பண்றோம் அது மாதிரி நடக்கிறோமா அப்படின்னா, அது இல்லை அதான் பொய் வாழ்க்கை அப்படின்னு. இங்க வந்து நிலை இல்லாத வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, வாழ்க்கையில எல்லாமே பொய்யாதான் இருக்கு, சொல்றது ஒன்னா இருக்கு செய்யறது ஒன்னா இருக்கு. அந்த மாதிரி வந்து பின்னாடி நடக்க போறது என்னங்கறது நல்லா தெரியும், பின்னாடி நாம இருக்க மாட்டோங்கிறதும் தெரியும், இருந்தா கூட பின் லோகத்துக்கு ஏதாவது பண்ண பின்னாடி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கறதாக சேர்த்து வைத்தலாம் ஆரம்பிக்கிறோம். இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா பக்கம் பொய் வாழ்க்கையா தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க கிடைக்கிற ஆனந்தம் கூட பார்த்தோம்னா அதுவும் பொய் தான். ஏதோ உண்மையில பார்த்தா இது ஆனந்தமே கிடையாது. ஏன்னா காராகல்பம் அப்படி இதன்னு கத்திரிக்ஷேத பந்தம் அப்படிங்கிறார். இதுல என்ன ஆனந்தம் வேண்டி கிடைக்கிறது? ஒரு பறவையை பிடிச்சு கூட்டுல அடைச்சி வச்சு அதுக்கு பாலும் பழமும் கொடுத்தா அது சாத்தியம் இருக்கும். அந்த மாதிரி நாம இந்த சம்சார பந்தத்துல உட்காந்து நமக்கு என்னென்ன கர்மா அதீனமா என்னென்ன பலம் கிடைக்கிறதோ அதை அனுபவிச்சிருந்திருக்கும். பறவைக்கு உண்மையான ஆனந்தங்கிறது வெளியில பறந்து போறதுல தான் இருக்கு. கூட்டுல அடைச்சி வச்சு பாலும் பழமும் கொடுக்கறதுல என்ன இருக்கு? அது மாதிரி நாமளும் சம்சாரத்துட்டு வெளியில போனா அதுதான் உண்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது, அதுதான் உண்மையான ஆனந்தம்ங்கிறது. சம்சாரத்துல இருந்துட்டே நம்ம பலனை அனுபவிச்சிருக்கோங்கிறது கூண்டு கிளி மாதிரி கொண்டுக்குள்ள இருந்திருந்தே பாலும் பழத்தையும் சாப்பிட்டு அது இருக்கா மாதிரி ஆயிடும். அது அது வெறும் இந்த ஆனந்தம் உண்மையில ஆனந்தம் கிடையாது, இது பொய்யான ஒரு ஆனந்தம். ஆனந்தம் இல்லாத ஆனந்தம் நம்ம நினைச்சிருக்கோம். அதான் போது இந்த பொய்தானே பொய் வாழ்க்கை போன்ற போதுதான் இதை புரிந்து அனுபவிச்சிருந்ததுதான். இதை வேண்டாம் சொல்றதுக்கு மனசு வர மாட்டேங்கிறது. அப்படி இப்படியே இருந்துட்டு இருக்கோமே, இதுல என்ன குறை இருக்கு? ஆனா சுகையத்தி துக்கம்ங்கிறார் பட்டர். பிரசாத்தோ சுகையத்தி துக்கமித்தி மாம் தயஸ்வ ரங்கமந்திர ரங்கநாதனே, நீ எனக்கு அனுகிரகம் பண்ணு, தயை பண்ணு அப்படின்னா. தயைனா என்ன அப்படின்னு கேட்டா பிறர் துக்கத்தை போக்கிருக்கும்படியாக ஒரு இச்சை. பர துக்கம் நிற ஐயோ அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு அதை போக்கடிக்கணும்னு நினைக்கணும். இதுதான தயைங்கிறது. தயா பர வியசனகராம்பவம் யதா சுகாய தேம மததகம் தயாதிகா. தயாங்கிறது இன்னொருத்தருடைய கஷ்டத்தை போக்கணும். இப்ப என்னுடைய கஷ்டத்தை நீ போக்கணும், உன்கிட்ட தயை இருக்கிற அப்படின்னால. ஆனா எனக்கு என்ன கஷ்டம் என்ன கேளு? கஷ்டமே கிடையாது, சம்சாரத்துல சௌக்கியமா தான் இருந்துருக்கு. நான் வேற வேலைக்கு ஆகாரங்கள்லாம் கிடைச்சிட்டு இருக்கு, நல்லா தூக்கம் வந்துருக்கு, நல்லா தூங்கிட்டு இருக்கேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது, நான் இப்படியே இருந்துட்டு போறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். தயா பரவியசனகனா சுகாயத்தே மம ததகம் தயாதிகா. அதனால என்னாச்சு கேட்டா நீ எங்கிட்ட தயை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா துக்கம் இருந்தாதானே தயை பண்ணணும், துக்கம் இருந்தாதானே அந்த துக்கத்தை போக்கணுங்கிறதா தயை பண்ணணும். நான் தான் துக்கமாவே நினைக்கிறியே. ஆனால் ததாப்தம் சுகயதி துக்கம் இத்தியதா. ஆனா நீ என்ன பண்ணணும், ஐயோ இந்த பைத்தியம் ஒண்ணும் தெரியாம இருக்கே, சுகம் அப்படிங்கறதே துக்கத்து போய் சுகம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுக்கு துக்கம் இருக்கான்னு கேட்டா துக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறது. உண்மையில துக்கப்பட்டுட்டே இருக்கு, துக்கப்பட்டுனே ஒண்ணும் இல்லை, துக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்து பரிதாபப்பட்டு துக்கத்தை சுகம் நினைச்சிட்டு இருக்கேன், இது கூட தெரியாம இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு அதனை துக்கமா ஏற்றுண்டு என்னுடைய துக்கம் நீ அதை பாவிச்சு நீ அனுகிரகம் பண்ணலாம். யார் துக்கத்தை துக்கமா நினைக்கிறாளோ அவளுக்குதான் தயவு பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல், யார் துக்கத்தையும் சுகமா நினைச்சு இருமாப்போட இருக்கானோ அவனுக்கும் நீ உன்னுடைய தயைய காமிச்சாகணும் அப்படிங்கிற. சுகையதி துக்கம் இத்ததா தயஸ்வாம் குணமய ரங்கமந்திர. நீ அப்படி பண்ணுவான் கேட்டா குணமயன் அப்படின்னு. சகல குணங்களும் உங்ககிட்ட கல்யாண குணங்கள் எல்லாம் இருக்கிற அப்படின்னால, உன்னுடைய தயைங்கிறது எல்லையற்று இருக்கிற அப்படின்னால, இதையே ஒரு காரணமா வச்சு ஐயோ பாவம் அஜ்ஞானீவன், அவனுடைய துக்கம் எதுங்கிறது கூட அவனுக்கு தெரியாத அளவு ஒரு அஜ்ஞானி அப்படிங்கறத வச்சுண்டு அதனால நீ தயை பண்ணணும் அப்படிங்கிறதோ சுகையதி துக்கமித்ததா தயஸ்வமாம் குணமய ரங்க மந்திர அப்படின்னு சொல்ற மாதிரி. இங்க நம்ம பொருந்தி போயினில் பொய் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை பொய்யானது மொத்தமுமே. ஆனா இதையே புரிந்து இருந்து இந்த பூமியில இங்கேயே இருந்து வந்து இந்த வாழ்க்கையே வாழ்ந்துட்டு கொண்டாங்க, எங்களுக்கு எந்த குறவும் இல்லை அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையோ. அந்த விஷயத்த சொல்ற பொருங்கின்ற பூரி எருகாள் அப்படி இருக்கங்களே. நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கோ, இரண்டு நரகினு இந்த சம்சாரம் இருந்தா கட்டாயம் நரகம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா பாவம் பண்ணா அவருடைய பலனை அனுபவிச்சாகணும். அப்ப அந்த நரகத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத உங்களுக்கு தெரியலையே, அதையும் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நரகம் உண்டுங்கிறது உத்துண்டா பண்ணாலும் ஒழிக்கிறதுக்கு என்ன வழி? நரகங்கிறது வேற எங்கும் இல்லை, இங்கே தான் வருது. இந்த லோகத்திலேயே உங்களுக்கு நரகம் வருது, துக்கங்கள்லாம் வருது. ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறது எங்கேயும் இல்லை, இந்த லோகத்திலேயே இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டா பாகவத ஒரு சாதாரண பாமரன் கூட சொல்றானா எனக்கு இது நரகம், இதை காட்டிலும் நரகம் கிடையாதுங்கிறான், இதுதான் சொர்க்கம் அப்படிங்கிறான். ஒரு சுகம் வந்து ஆகா இது சொர்க்கம் அப்படிங்கிறான். சாஸ்திரம் படிக்கணும்னு அவசியம் இல்லை, பாமரன் கூட இது சொர்க்கம்னு நரகம்னு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனால சொர்க்கம் நரகம் இருக்குங்கிறதுக்கு நம்மளுடைய பேச்சு வழக்கே பிரமாணம் அப்படிங்கிறான். அப்ப இருந்து எப்படியானும் நரகத்துக்கு போனோம் இல்லையோ, இல்ல இங்கேயே நரகத்தை அனுபவிக்கணும் இல்லையோ, அந்த நரகத்தை கெடும், அந்த நரகத்தை ஒழிக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கறது உங்களுக்கு தெரியலையே அப்படிங்கிற. என்ன வழி கேட்டா பொருந்தும் பொருளும் உங்களுக்கு ஏற்ற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றேன். நானு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒண்ணும் சொல்லல, அதான் நரகத்தை ஒழிச்சு நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமா பகவானை குறிச்சு தியானம் பண்ணுங்கோ அப்படின்லாம் ஒண்ணும் சொல்லல, உங்களுக்கு ஏற்றதா ஒண்ணு சொல்றேன். பொங்கமே விட கடற்கு வருந்தாது, இந்த துக்கத்தை தானே நீங்க கவலையே பட வேண்டாம், இவ்வளவு துக்கம் பண்ணிருக்கேனே பொங்குங்க, மேல மேல அதிகமாயிட்டே இருக்கு, அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய பாபங்கள், அதனால அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய துக்கங்கள், இதெல்லாம் நினைச்சு கவலையே பட வேண்டாம். இதேவழி இத்தனைக்கு இதுக்கு என்ன போய் பிராய்ச்சித்தம் இருக்க முடியுமா, இல்ல இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்க முடியுமா, இத்தனை பாபத்துக்கு இருக்குமாலாம் நினைக்க வேண்டாம். சுருக்கம் ஒன்னே ஒண்ணு இருக்கு, தூப்புள் மாபுருடன் பாதம் வணங்குவினே அப்படின்னு தூப்புள்ள அவதரிச்ச சுவாமி தேசிகனுடைய திருவடியை நீங்க சேவிச்சோ அப்படிங்கிற, அதனால ஆச்சாரிய அனுசந்தானத்தினாலே நரகம் போகும் அப்படிங்கறது முக்கியமான விஷயம். நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய சுகதுக்கங்கள்லாம் புரியாம ஏதோ ஒண்ணு வாழ்க்கை நடந்துட்டு போகலையோ, அந்த விஷயங்கள்லாம் மாறி போய் சுகதுக்கங்கள் என்னங்கிறது புரிஞ்சு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை வாங்கிக்க முடியும் அப்படிங்கறதும் இதுல தெரியுது. பொருந்தி போய்தலில் பொய் வாழ்க்கை போன் என்ற போரியர்கள் இருந்து நரகின் இடர்கெடு மாற்றமறிகின்ற பொருந்தும் பொருள் ஒன்று கேளீர் பொங்குமை விடற்கடற்கு வருந்தாது தூப்புள் மாபொருடன் பாதம் வணங்கினே வருந்தாதுங்கிற, கொஞ்சமா வருந்தான், ரொம்ப நிறைய வருந்த கூடாது. சுவாமி தேசிகன் நிர்வேதத்தை பத்தி சொல்ற, நிர்வேதம்னா துக்கம் இருக்கும், தினமும் காத்தால எழுந்து வச்ச கொஞ்சம் நிர்வேதப்படணும் அப்படிங்கிற, ஏன்னா பழுதே பல காலம் போயின, எத்தனை எத்தனை ஜென்மங்கள்லாம் எடுத்து காலம் வீணாயிட்டு, பழைய ஜென்மங்கள்லாம் இருக்கட்டும் இந்த ஜென்மத்திலே எத்தனை நாள் வீணாயிட்டு அப்படின்னு அதை நினைச்சு கொஞ்சம் கஷ்டப்படணுமா. எம்பெருமாண்டிய திருவடியை ஆசிரிக்காமல் எத்தனை நாள் வீணா போயிடுது, ஆசிரியப்பறம் அவனை அனுபவிக்காமல் எத்தனை நாள் வீணா போயிடுது அப்படின்னு அதை நினைச்சு காலங்கத்தால் கொஞ்சம் துக்கப்படணும், இப்படி எல்லாம் போயிடுது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்ற, அதிகமா துக்கப்பட்டுன்னு நிக்க கூடாது, அந்த துக்கத்தை நிறுத்தி வச்சுட்டு சாத்விக தைரியம் ஒரு தைரியம், அந்த தைரியத்தை வர வச்சுக்கணும். என்ன தைரியம் கேட்டானா, எனக்கு என்ன போறேன், நான் எம்பெருமானுக்கு கைங்கரியம் தான் பண்ண போறேன், ஆச்சுன்னா எழுந்து அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி பெருமானுக்கு திருவாராதனெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தைரியத்தை வர வச்சுக்கணும், சாத்விகமான தைரியத்தை வர வச்சுட்டு வேற காரியம் செய்யணும். இல்ல துக்கப்பட்டுட்டே அப்படியே இருந்தோம்னா கடைசியில் அது துக்கம் போயிடுமா, என்ன சம்சார துக்கம்னா சரி, சம்சார துக்கம் புரிஞ்சுதானா, சரி புரிஞ்சுது, சரி இது துக்கம் அப்படின்னு சொல்லலே இருந்தா அந்த சம்சாரத்துக்கு விட்டு போவோமா, அது போகாது, அது போகணும்னா என்ன பண்ணணும், வேற உபாயம் ஆகணும், பெருமாளை ஆசிரியக்கணும், தைரியத்தை வர வச்சுக்கணும். அதனால எல்லாம் வருந்தாது அப்படின்னா ரொம்ப அதிகமான நிர்வேதம் அப்படிங்கிறது கிடையாது, கூடாது, அந்த நிர்வேதப்படணும், அப்புறம் அங்கிருந்து மீண்டு வரணும், மீண்டு வர்றதுக்கு சாத்திக தைரியம் வேணும். அதனால உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் கேட்டா, உண்மையில சம்சாரம்ங்கிறது துக்கமே தான், அது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அந்த துக்கத்தை சில பேர் சுகமா நினைச்சுட்டு இருக்கா, அதுவும் பொய் தான், அதனால அதுவும் தப்பு தான். பின்ன என்னதான் பண்றதுன்னா, இதுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு, அப்ப சம்சார துக்கத்தை எப்படி தாண்டி போறதுன்னா, பொங்கமே விட பொங்கும் போது மேல மேல வந்துட்டே இருக்கும், பொங்கமே விட கடற்கு வருந்தாது தூப்புள் மாபுருடன் பாதம் வணங்குவினே சுவாமி கிருஷ்ணனை திருவடியை செய்வோம் அப்படின்னார். செய்வித்தால் அவருக்கு ஞானங்கள் எல்லாம் வரும், இங்கே இருக்கக்கூடிய நரகங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு. வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும் இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும் குணக்குலமோங்கும் ராமானுஜமணி குணம் கூறும் தூப்புலனுக்கனை பிள்ளதனை அரணாக அடைபவர்க்கே. சுவாமி தேசியங்கள் சேவிச்சால் என்னென்ன பலன் கிடைக்கும், பாபம் போகுங்கிறதுக்கு தான் வேற என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா, பரிசா சொல்ற நிறைய பலன் உண்டு, ஆச்சாரிய அனுசந்தானம் பண்ணா தீய பலன் உண்டு. ராமானுஜா என்று சொல்லுவினே அப்படிங்கிறார் திருவரங்கத்தான், ராமானுஜான் சொல்லுங்கோ அப்படின்னார். சொன்னா என்ன வரும் கேட்டா, சுரக்கும் தெருவும் உணர்வும் சொலப்புகள் வாயமுதம் பறக்கும் இருவினை பற்றத ஓதும் அப்படிங்கிறார். ஞானம் வரும், நிறைய ஐஸ்வர்யங்கள் வரும், ஐஸ்வர்யம்னா ஞான ஐஸ்வர்யம் வரும், சொலப்புகள் வாயமுதம் பறக்கும் சொல்லும் போது ஆனந்தமா இருக்கும், இருவினை பட்டத ஓடும், அன்னை பாபா கர்மங்கள்லாம் ஓடி போயிடும், உரைக்கு என்றான் நான் சொல்றேன் கேளுங்க, அறம் தேரும் உரு கலியை துறக்கும் பெருமை, கலியினுடைய தோஷத்தை நம்ம விட்டுட்டு கலி தோஷத்திலே நீங்கி இருக்கிறோம்னா ராமானுசா என்று சொல்லினே ராமானுசன் திருநாமத்தை சொல்லுங்க வேற வழி கிடையாது அப்படின்னு அவர் அருள் செய்த மாதிரி சுவாமி தேசிகனுடைய திருநாமத்தை சொல்லுங்கோ சுவாமி தேசிகனையே ஒரு பாதுகாப்பாக இருந்து அவர் திருவடி ஆசிரியர் ஆசிரிச்சா நிறைய நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். என்ன பலன் கேட்டா வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும். எந்தெந்த நல்ல குணங்கள் சேரணுமோ அதெல்லாம் வந்து சேரும். எந்தெந்த கெட்ட குணங்கள் விட்டு போகணும் அதெல்லாம் விட்டு போயிடும். நல்ல குணத்துல முக்கியமானது வணக்கம் வினயம். அப்புறம் ஒடுக்கம் சரீரத்துல வணக்கம் அப்படின்னா தலை தலைத்தல் அப்படின்னு அர்த்தம். ஒடுக்கம் அப்படின்னு கேட்டா வினயம் அப்படின்னு அர்த்தம். வழக்கம்னா நல்ல பழக்க வழக்கம். ஒழுக்கம் அப்படின்னா நல்ல ஆச்சாரம் முதலானதெல்லாம். இரக்கம் சேரும். இரக்கம்னா தை முதலான குணங்கள் இதெல்லாம் வந்து சேரும். இவர்கிட்ட சுவாமி தேசியன் திருவடி ஆசிரியச்சோம்னா நமக்கு முதல்ல வணக்கம் வரும்ங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். தலை வணங்குவான் அப்படிங்கறதே பெரிய விஷயம். ஆனா ஆச்சாரியர்கள் இதை கத்து கொடுத்துருக்கான். இந்திரமான் கிட்ட தலை வணங்கணும்னு பாகவதார் கிட்ட தலை வணங்கணும்னு கத்து கொடுத்துருக்கான். வணக்கம் ஒழுக்கம் வழக்கம் ஒழுக்கம் இரக்கம் சேரும். நல்ல சம்பிரதாயம் வழக்கமும் வரணும் நல்ல ஒழுக்கமும் வரணும். நல்ல ஒழுக்கம்னா யார் யார் நாமளே சொல்றது இல்ல, வழக்கப்படி வந்து ஒழுக்கமா இருக்கணும். அதெல்லாம் வந்து சேரும். இங்க சுவாமி தேசியன் அனுபவித்தாங்க. எது விட்டு போகும்னா துர்குணங்கள்லாம் விட்டு போகும். இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும். உறக்கம்னு ஒண்ணு இருக்கு. உறக்கம்னா நல்லா தூங்கிட்டு இருக்கான் அவன். அஜ்ஞானம்னு அர்த்தம். அஜ்ஞானத்திலேயே எப்பவுமே இருந்துட்டு இருக்கான் தூங்கிட்டு இருக்கான். இணக்கம் அப்படின்னா சேரக்கூடாத விஷயத்தோடு சேர்ந்து இருக்கான். அந்த இன்னொருளோட இணக்கமும் உறக்கமும் அப்புறம் இழுக்கும் தோஷங்களும் அழுக்கும் அசுத்தமும் மொத்தம் நம்முடைய பாபங்களும் நம்முடைய தோஷங்களும் எல்லாம் இகந்து நிற்கும். எல்லாம் விலகி நிற்கும். நம்ம கிட்ட எதுவுமே வராது. சுவாமி தேசிய திருநாமத்தை சொல்லி தேசியனை ஆசிரியச்சிருந்தோம்னா துர்குணங்கள் எல்லாம் தானா விட்டு ஓடி ஓடிடும். சத்குணங்கள் முக்கியமாக வினயம் முதலான குணங்கள்லாம் தானா நம்மளை தேடி ஓடி வரும். இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும். குணக்குலமோங்கும் ராமானுசமுனி குணம் கூறும் அணுக்கனை. எப்போ தேசிய சொல்லச்சு இங்கெல்லாம் மொத்தமே ராமானுஜனையும் சேர்த்துதான் சொல்ற. ராமானுசமுனி குணம் கூறும் தூப்புல அணுக்கன் எம்பெருமானுடைய திருக்குணங்களையே எப்பவுமே பாடிருக்கக்கூடியவர் சுவாமி தேசிகன். எப்படிப்பட்ட எம்பெருமானார்னா குணக்குலம் ஓங்கும் அப்படின்னார். ராமானுஜனுடைய குணங்கள் அப்படியே மேல ஓங்கி ஓங்கி ஓங்கி ஆச்சரியமா இருக்கான். அவனுடைய குணங்களுக்கு எல்லையே கண்டுபிடிக்க முடியாதான். எத்தனை கல்யாண குணங்கள் இருக்குன்னே சொல்ல முடியாதான். பகவத் கல்யாண குணங்கள் மாதிரி அத்தனை கல்யாணங்களோட கூட இவர் சேர்ந்திருக்கார் சுவாமி. பகவானுக்கு எப்படி கல்யாண குணங்கள் அனந்தமா இருக்கோ அந்த மாதிரி இங்கேயும் அனந்தமான கல்யாண குணங்களோட கூட இருக்காராம். குறிப்பாக கருணை. காரே கருணை ராமானுசா இக்கடல் நிலத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை என்று சொன்ன மாதிரி ஆச்சரியமான அந்த கருணையை யாருதான் அளக்க முடியும். எம்பெருமானுடைய கருணையும் காட்டிலும் இங்கேதான ஒரு கருணை பகவத் ராமானுஜருக்கு இருந்துச்சு அப்படிங்கறது நமக்கே தெரியும். அதனால குணக்குலம் ஓங்கும் ராமானுஜன் குணம் கூறும். அப்படி குணக்குலம் ஓங்கி நிற்கக்கூடிய ராமானுஜன் அவனுடைய குணத்தை சொல்லக்கூடியவர் தூக்குள் வேதாந்த விஷயம். குணம் கூறும் தூப்புல் அணுக்கனை பிள்ளகனை அரணகாணி பவர்க்கே. அந்த தூக்குள் அணுக்கனை தூக்குள்ள அவதாரம் பண்ண ஒரு பாகவதன் சுவாமியே அரணாக அடிபவர்க்கே சரணமாக யார் அடைகிறாளோ அவனுக்கு வணக்கம் ஒடுக்கம் இதெல்லாம் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். சுவாமி தேசியன் அனுப்பினாலே அவளுக்கு வணக்கம் முதலான நற்குணங்கள்லாம் வந்து சேரும். தீய குணங்கள் எல்லாம் என்ன இணைவிட்டு விலகி நிற்கும். வணக்கம் ஒடுக்கம் வழக்கம் ஒடுக்கம் இரக்கம் சேரும். இணக்கம் உறக்கம் இழுக்கும் அழுக்கும் இகந்து நிற்கும். நல்ல குணங்கள் வரும் கெட்ட குணங்கள் போகும். அழகா பார்த்தோம்னா சுவாமி தேசியனுடைய அனுகிரகத்தினாலே நல்ல பலன்கள்லாம் வந்து சேரும். சாம்சாரிக பலன்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னும் மோட்சம் எல்லாம் வந்து சேரும் அப்படின்னா இதெல்லாம் எதுவும் சொல்லாம மனுஷனுக்கு தேவையானது தெய்வீக சம்பத்து ஆசிரிய சம்பத்துங்கிற பகவத்கீதையில தெய்வீக சம்பத்தை அதிகமாக்கிக்கலாம். மனுஷன்கிட்ட தெய்வீக சம்பத்துனா நல்ல குணங்கள், ஆசிரிய சம்பத்துனா கெட்ட குணங்கள். நல்ல குணங்கள் எல்லாம் அதிகமாக்கிக்கணும் அப்படின்னு பாகவதன் சொல்றது. அது அதிகமாகனா அதுக்கு இதுதான் சுலபமான வழி. குணக்குலமோங்கும் ராமானுசன் குணம் கூறும் தூப்புலனுக்கனை பிள்ளைகரை அரணாகாடை பவர்க்கே. குணக்குலமோங்கும் அப்படிங்கறது ராமானுஜன்லையும் சேர்க்கலாம், ஏன்னா தூக்கம் நடக்கணும் தேசியம் கட்டியும் சோக்கம் தேசியனும் குணக்குலம் ஓங்கும் அப்படின்னு ஆச்சரியமான கல்யாண குணங்களோடு இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அவனை அரணாக அடைபவருக்கு இந்த நல்ல குணங்கள்லாம் வந்து சேரும் அப்படின்னு அர்த்தம். அடைபவர் தீவினை மாற்றி அருள் தரும் தோப்புலையா இனிமே வரக்கூடிய பாசனங்கள்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். சுவாமி தேசியன் கிட்டேயே நேர பேசக்கூடிய பாசனங்கள் இது வரைக்கும் சுவாமி தேசியன யார் மனசால் நினைக்கிறாரோ அவளுக்கு என்ன பலன் அப்படின்லாம் தான் சொல்லிட்டு வந்தார். இப்ப தேசியன் கிட்டேயே நேரவே தன்னுடைய விண்ணப்பங்கள்லாம் கொடுக்கிறார். தூப்புலையா அப்படிங்கிற தூப்புலையா நான் ஒரு விஷயம் சொல்றேன், என்ன வந்து அனுகிரகம் பண்ணணும், எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசியன் கிட்ட நேர கூட்டு இவருடைய விண்ணப்பங்களை எல்லாம் இவர் சமர்ப்பிக்கக்கூடிய ஒரு கட்டம் இனிமே அடுத்த பாசுரம் அதாவது 10வது பாசுரத்திலிருந்து வரப்போகிறது. நம்ம அதை அடுத்து பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் சீரார் தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சகனம்.